நிஜமா தெரியல பேபி. ஒரு முறை என்ன பார்த்துட்டு என்ன வேணாம் என்று சொல்லுற. ஊர் முழுக்க சுத்தும் பொழுது அவளா இவளா நினைக்கிற பேபி. மறுபடியும் மைண்ட்ல வந்து ஏண்டி என்ன கொல்லுற. என் காதலி நீதான், உன தவிர எதுவும் இல்லையடி. என் காதலி நீதான், உன மாறி எவரும் இல்லையடி. நோ நோ, உன் இதயத்தில் ஒரு இடம் இருக்கிறதா? என் காதலோடு வழிகளை மறைத்திடவா? உன் மனதில் என்னென்னமோ செய்கிறதா? உன் கேள்விக்கு முற்றுப்புள்ளி வரைந்திடவா? வாரியா வாரியா பேபி, வாரியா வாரியா வாரியா பேபி, வா வாரியா வாரியா பேபி, வாரியா வாரியா.